டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா, இது டைட்டான காதலப்பா, ரொம்ப வெயிட்டான காதலப்பா. அஸ்தரிக்கா ஓ காட், அஸ்தரிக்கா ஓ காட், எங்கடா தொலைச்ச, இங்கடா தொலைச்ச, எப்படா தொலைச்ச, ஜஸ்ட் நவ், எதடா தொலைச்ச, ஹார்ட் தலைவா, உதயத்தை தெரியல யா இதயத்தை தொலைச்ச, உதயம் தட்டருல என் இதயத்தை தொலைச்ச, அத தேவி தட்டருல தினம் தேடி தேடி அலைஞ்ச, உதயம் தட்டருல என் இதயத்தை தொலைச்ச, அத தேவி தட்டருல தினம் தேடி தேடி அலைஞ்ச, அவ தேவி கலாவா இல்ல தேவி பலாவா, சாந்தி கமலா பத்மா ஜெயந்தி எம்மா ராகி கேட்டு சொல்லடி கிருஷ்ணவேணி, உதயம் தட்டருல என் இதயத்தை தொலைச்ச, அத தேவி தட்டருல தினம் தேடி தேடி அலைஞ்ச, அவ தேவி கலாவா இல்ல தேவி பலாவா. முட்டமிடல் தப்பப்பா, தொடா மக்கள் இருந்து துடிக்க வைக்கணும் அப்பப்பா, நெஞ்சில் என்ன வலி இருக்கோ நேர சென்று நீய சொல்லு, அஞ்சாறு வாரம் வரை அஞ்சு மீட்டர் தள்ளில் சந்தர்ப்பம் நேரும் அது நம் காலத்தில் மொத்தம் அல்லு, தேவி கல்லவா அவ தேவி பல்லவா, தேவி கலவா அவ தேவி பலவா, உதயம் தட்டருல என் இதயத்தை தொலைச்ச, அத தேவி தட்டருல தினம் தேடி தேடி அலைஞ்ச, அவ தேவி கலவா இல்ல தேவி பலவா. முடி வைக்க கூடாது, தங்க கிளி பறந்த பின்ன தாடி வைக்க கூடாது, காதலிக்க ஆசைப்பட்டா கஷ்டப்பட கத்துக்கப்பா, மீன் தின்ன ஆசைப்பட்டா முள்ளு இருக்கும் ஒத்துக்கப்பா, சிந்திச்சு முடிவெடுத்து நீயும் கொஞ்சம் முந்திக்கப்பா, ஏவி கல்லவா அவ தேவி பலாவா, தேவி கல்லவா அவ தேவி பலாவா, உதயம் தட்டருல என் இதயத்தை தொலைச்ச, அத தேவி தட்டருல தினம் தேடி தேடி அலைஞ்ச, அவ தேவி கல்லவா இல்ல தேவி பலாவா. சாந்தி கமலா பத்மா ஜெயந்தி எம்மா ராகி கேட்டு சொல்லடி கிருஷ்ணவேணி, உதயம் தேட்டருல என் இதயத்தை தொலைச்ச, அத தேவி தேட்டருல தினம் தேடி தேடி அலைஞ்ச, அவ தேவி கலாவா இல்ல தேவி பலாவா.